இதை நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தோம்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. அப்புறம் இது வந்து ரொம்ப வேகமாக விரைந்து பரவும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ரசாயன உரத்தை அவங்களுக்கு வருமானத்துக்காக கொட்டி போடுறாங்களே தவிர அவங்க போடணுங்கிற நோக்கத்திலே போடல. அவங்களுடைய நோக்கம் வந்து வருமானம், அதுக்காக தான் போடுறாங்க. அதை விட அதிகமாக இதில் வருமானம் வருதுன்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட பணம் கொடுத்து கொட்டி போட சொன்னாலும் இலவசமாக கொடுத்து போட சொன்னாலும் போடுறதுக்கே இந்த பணம் தரேன்னு சொன்னால் கூட கொட்டி போட மாட்டாங்க. ஒன்றுமே செய்யாமல் எனக்கு வருது, எதுக்கு நான் போடணும் அப்படிம்பாங்க. சரிதானே? அது மாதிரியே இந்த மற்ற வேலைகள், விவசாயிகளை வேலை வாங்குறத நிறுத்தணுங்க முதல்ல. விவசாயம் வந்து விவசாயிகளை அடிமை ஆக்கி வச்சுருக்கு. அடிமை அடிமை விவசாயத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. விவசாய அடிமைகளாக இருக்காங்க அவங்க, விவசாயத்திற்கு அடிமைகளாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துலேருந்து இவங்களை வந்து விவசாயத்துக்கு வந்து முதலாளிகளாக மாற்றணும். அப்போ தான் எஜமானர்களாக மாற்றணும், பிரபுக்களாக மாற்றணும், சரியா அரசர்களாக மாற்றணும். அப்போ தான் இவங்க வாழ்க்கையில் முதல்ல செழுமை வரும். அதோடு இல்லாமல் அப்போ தான் நுகர்வோர்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. சரியா? எந்த வித செலவுமே இல்லாமல் உற்பத்தி பண்ணால் தான் கொஞ்சம் தாராளமாக கொடுக்கலாம், கேட்குறவங்களுக்கு இல்லைங்காமல் கொடுக்கலாங்கிற தாராள மனசே வரும். ரத்தம் சொட்ட சொட்ட உழைச்சி உழைச்ச உழைப்புக்கு பத்து பத்தாவமாக வந்ததுன்னா எப்படிங்க அதில் இலவசமாக ஒருத்தனுக்கு அள்ளி பிச்சை போடக்கூட மனசு வராதுங்க. உலகத்திலேயே பிச்சை எடுக்காத ஒரே ஒரு மனிதன் உழவன்தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவோம். இரவார் பிச்சையே எடுத்ததில்லையாமா வாழ்நாளில், இறப்பார்க்கு ஒன்று ஈவார். பிச்சை எடுக்கிறவனுக்கு அவனுக்கு போட்டு மட்டும்தான் பழக்கமும் அப்படி சொல்லுவோம் திருவள்ளுவர். இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவார், கரவாது கை செய்து ஊன் மாலையவர் அப்படின்பா. அந்த மாதிரி உழவனை வந்து நம்ம பிச்சைக்காரங்களாக ஆக்கி வச்சிட்டோம். சரியா? அதே மாதிரி இயற்கையை கொஞ்சம் கூட சேதமே இல்லாமல், இயற்கையில் எந்த உயிரையும் சேதப்படுத்தாமல் மிக உயர்ந்த விளைச்சல் எடுத்துருக்கீங்க. அற்புதமான ஒரு தை திருநாள் பதிவு. வாழ்த்துகள், வாழ்த்துகள் மணி, வாழ்த்துகள்.